சிவாய போற்றியே, நமச்சிவாய போற்றியே. பிறப்பருக்கும் ஏகனே பொறுத்தருள் அநேகனே, பரம்பொருள் உன் நாமத்தை கரங்குவித்து பாடினோம். இறப்பிலே உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். தன்னை தானே சுமந்து கிட்டு